நொண்டியும் ஊடகம் சேர்வதை போன்றது. குருடன் நொண்டியை தோளில் சுமந்து செல்கிறான். நொண்டி வழிகாட்ட குருடன் குறிப்பிட்ட இடத்துக்கு செல்வது போல பிரகிருதியும் புருஷனும் ஒன்றை மற்றொன்று விரும்புவதால் திருப்தி ஏற்படுகிறது. இவை இரண்டும் விலகுவதே மோட்சம். ஒரு பெண் தன் புருஷன் தான் கெட்ட நடத்தை உடையவள் என்பதை அறிந்துவிட்டான் என்று அறிந்தாலே அகில் மீண்டும் தன் புருஷனிடம் போக மாட்டாள். நாட்டியம் ஆடுபவள் மேடை மீது ஏறி நாட்டியம் ஆடுகிறாள். அவள் எதற்காக ஆடுகிறாளோ அந்த பயனை பெற்றுவிட்டால் மேடையை விட்டு அகந்து விடுவது போல பிரகிருதி புருஷனிடமிருந்து ஒதுங்குகிறது. அதிலே மோட்சம். இறைவனை ஒப்புக்கொள்ளாது பெரும் கற்பனையால் தோன்றிய மதமாகிற வலையில் சிக்காது பிரம்மம் நம் மதத்தை விட்டு அகல்கிறது. திருகிணன் என்றால் பிரமம் தாங்கதனை குறிக்கும். அவனுடைய மதத்தை திருகிண தந்திரம் என்பர். இதை யோகம் என்றும் கூறுவர். இதை விளக்கும் நூலை யோக ஸ்மிருதி என்பர். திருநிகர்ப மதம் என்றும் கூறுவர். இம்மதம் சாங்கி மதத்தை போன்று இறைவனை ஒப்புக்கொள்ளாதது அல்ல. எம்பெருமானை ஒப்புக்கொள்கிறது யோக ஸ்மிருதி. மோட்சத்திற்கு உபாயமாக உலகத்தில் சொல்லப்பட்ட பக்தி யோகத்தையும் ஏற்கிறது. இதை சொன்னவர் பரமனின் நாதிகுலத்தில் என்றும் தோன்றியவர். மக்களை படைப்பவர், வேதங்களை பிரவர்த்தனம் பண்ணியவர். எனவே இவர் கூறிய யோக தந்திரத்தை சரியாக வேதப்பிரமாண சம்பந்தமாக இருக்கும் என்று நினைத்து அதில் நுழையலாம் என்று பிரம்மம் எண்ணியது. ஆனால் நுழைந்து பார்க்கும்போது, நன்கு ஆலோசனை பண்ணி பார்க்கும்போது, இதுவும் ஏற்கத்தகாத மதம் என்று பின்னர் புலப்பட்டது. அது எங்கனம் என்று கூறுவோம். வேதாந்தத்தில் சித்து அஜித்து ஈஸ்வரன் என்று மூன்று உத்தங்கள் கூறப்பட்டன. ஈஸ்வர தத்துவமானது சேதனம் அசேதனம் என்கிற இரண்டு தத்துவங்களையும் உள்ளும் புறமும் வியாபித்து நிற்கிறது. எனவே பிரம்மம் சேதனம் அசேதனம் இரண்டையும் சரீரமாக கொண்டது. நாம் காரணம் இந்த பரந்த உலகத்திற்கு காரணமாக இருப்பது எது என்று கேட்டால், சூட்சமான மிக நுண்ணியதான சேதனாசேதனங்களை தனக்கு சரீரமாக கொண்ட பரபிரம்மன் தான் காரணம். இதனின்றும் ஸ்தூலமான மிகப்பெரியதான சேதனாசேதனங்களை சரீரமாக உடைய பரபிரம்மன் தான் காரியம். காரியம் என்றால் நம்மால் காணப்படும் உலகம். அக்காரணப்பொருள் சித்து அஜித்து பிரம்மம் மூன்றும் கலந்து இருப்பதால் அதை உபாதான காரணம் என்று சொல்லுகிறோம். உபாதானம் என்பது மூலப்பொருள். மேடையை செய்வதற்கு மரம் மூலப்பொருள். உடம் வடக்கு அகவுலக்கு இதை செய்வதற்கு மண் மூலப்பொருள். அதுபோல இவ்வுலகத்திற்கு ஒன்று சேர்ந்த சித்து ஜீவாத்மாக்கள், அஜித்து அறிவற்ற இடப்பொருள்கள், ஈஸ்வரன் எதையும் செய்யவல்ல விசித்திரமான ஆசிரியருடைய பரமாத்மா ஆகிய மூன்றும் உபாதான காரணம் மூலப்பொருள். ஒரு மண்பானங்களை செய்ய குயவன் தேவை, மரப்பொருள்களை செய்ய தச்சன் தேவை. இவர்களை அவர்கள் செய்யும் பொருள்களுக்கு நிமித்த காரணம் என்போம். அதேபோல பரந்த உலகை படைப்பதற்கு நிமித்த காரணம் ஈஸ்வரன். எனவே பரபிரம்மம் இவ்வுலகிற்கு உபாதான காரணமாகவும் மூலப்பொருளாகவும் நிமித்த காரணமாகவும் ஆகிறது. இதுதான் வேதாந்த வேத சித்தாந்தம். இந்த கொள்கைக்கு நேர்மாறாக பேசுகிறது யோக மதம். அதாவது இவ்வுலகிற்கு உபாதான காரணம் பிரகிருதி அச்சேதனம், நிமித்த காரணம் ஈஸ்வரன் என்று. இது வேத விருத்தமானது. மேலும் மோட்சம் யோகத்தினால், அதாவது இடைவிடாமல் உலகிற்கு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் எல்லையற்ற கல்யாணங்களோடு கூடியதாகவும் உள்ள பரமாத்மாவை ஆவி செய்யும் வரை மனிதனால் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் யோகம் உபாய பக்தி என்பார். யோக ஸ்மிருதி இதற்கு நேர் விரோதமானது. இரண்டிரண்டனால் தோற்றுவிக்கப்பட்ட யோக மதம் நமக்கு ஏற்கத்தக்கதல்ல. எனும் முடிவுக்கு வந்த பிரம்மம் இம்மதத்தையும் ஒழித்துவிட்டு மேலே சென்றது. குதிரை குகநாமுகே நிபதத பரபிரம்மணா. அடுத்து மாயாவாதி மதமான அத்வைதமான எதிரே காட்சியளித்தது. இதில் நுழையலாம் என்று பிரம்மம் தீர்மானித்தது. ஏனெனில் மாயாவாதிகளான அத்வைதிகள் வேதம் வேத மூலமான ஸ்மிருதிகளும் பிரமாணம் என்று ஒப்புக்கொண்டிருப்பதாலும், ஸ்மிருதிகளில் சொல்லப்படும் தர்மாக்களை அனுஷ்டிப்பதாலும் அந்த மதம் நல்ல மதமாகத்தான் இருக்கும் என்று அவர்களை ஏமாற்றுகின்ற வஞ்சகமான வார்த்தைகளை கேட்டு நம்பி அம்மதத்தில் பிரம்மம் நுழைந்தது. அம்மதத்தினால் பிரம்மத்திலே நெற்குணம், வேதத்தில் சொல்லப்படுவதற்படும் கல்யாண குணங்கள் அதற்கு கிடையாது என்றனர். பிரம்மத்திற்கு விபூதியே சொத்துக்களே கிடையாது. அதன் விபூதிகளான ஜீவராசிகளும் அச்சேதனங்களான உலகங்களும் பொய் என்றனர். அதோடு விடாது பிரம்மத்தின் மீது அவித்தியை மாயை எனும் கிரியை கரியை பூசினார். பிரம்மம் ஒன்றுதான் சத்தியமானது. அதன் திவ்யமங்கள் அனுகிரகம் திருநெல்வேலியும் பொய், அதை சொல்லும் பிரமாணங்களான வேதங்களும் இதிகாசங்களும் பொய் என்று கூறி பிரம்மத்தையே வஞ்சனையாகிற பள்ளத்தில் அமைத்துவிட்டனர். ஒரு விருந்தினரை வரவேற்று வீட்டிற்குள் அழைத்து சென்று மொட்டை எடுத்து முகம் உடம்பெல்லாம் தரியை பூசி உருத்தெரியாதபடி பண்ணி கிணத்தில் தள்ளிவிட்டது போல ஆயிற்று. ஆக பிரம்மம் மாயாஜாலங்களாகிற வாழ்நிலத்தில் அஜயர்களால் தள்ளப்பட்டு என்னை காப்பாறு யாருமே இங்கு இல்லையே, மேலே தூக்குவார் யாரும் இல்லையே என்று கதறிக்கொண்டு திருமேனை முழுவதும் மூழ்கி தன் இரு கைகளையும் தண்ணீருக்கு மேலே தூக்கி ஆட்டும் பொழுதும் கரக்கிரக விலட்சண தேசி லட்சுமணோயம் முனிகி சீவாசிகாரர் பிரம்மத்தின் குரலை கேட்டு ஓடோடியும் வந்தார். உள்ளே இறங்கி வேதங்களாகிற கிணற்றின் கைப்பிடி சுவரை ஒரு கையால் பிடித்துக் கொண்டு மற்றொரு கையால் மூழ்கும் பிரம்மத்தின் கைகளை இறுகப்பிடித்து மேலே தூக்கிவிட்டார். சாமர்த்தியம் இல்லாதவர்கள் நீரில் மூழ்குவனை தூக்கப் போய் தானும் விழுந்து பிராணம் விடுவார்கள். உடையவரோ சமர்த்தன் தன்னையும் காத்துக் கொண்டு பிரம்மத்தையும் காத்தார். அதாவது மாயாவாதத்தை தக்க பிரமாணங்களோடு கொண்டு கண்டித்து இரு உபூதிகளும் சேதனாசேதனங்களும் சத்தியமானவை என ஸ்தாபித்து பிரம்மம் நிர்குணமல்லாத உட்கல்யாண குணங்களோடு கூடியது என புகழ்ந்து பேசி வேதம் பகர்வது வெறும் அத்வைதமல்ல, விசித்தமான அத்வைதமே என்று முரசெடித்து ஜெயகோஷம் செய்தார். இத்தகைய ராமானுஜருக்கு ஜெய என்று ஜெயகோஷம் செய்கிறார் சுவாமி தேசிகன். ஜெய ஜெய விஜயராஜா. அநாத பரிபாதிபுரி கபல கல்பனா நாடகை குமாரில குபாஜிதை குரு நிபந்தன கிரந்திபி ததாகத கதாசதை கதனுசாரி ஜல்பைரபி பிரதாரிதமிதஞ்சகத் பிரகுணிதம் யதீந்திரோக்திபிஹி. யஜராஜன் பரபிரம்மத்தின் சொரூபத்தையும் அதன் கல்யாண குணங்களையும் அதன் வைபவத்தையும் மீட்டு பரபிரம்மத்திற்கே உதவி செய்தவர் என்று கூறப்பட்டது. இங்கு உலகினருக்கு செய்த உபகாரத்தை பற்றி பேசுகிறார். இங்கு பல்வேறு மதங்களை பட்டியலிட்டு காட்டி அவர்கள் தங்கள் மதங்களை பிரச்சாரம் செய்து மக்களை தன்பால் உயிர்த்து ஏமாற்றினர். இதனால் மக்கள் உயிர்வதற்கே வழியில்லாமல் தவிக்க உடையவர் தனது நூல்களால் வழிகாட்டி வளர்த்தார். கணாத பரிபஞ்சிபிகி கணாதரின் மதத்தினரை வைசேஷிகர் என அழைப்பார்கள். இவர் பதார்த்தங்களை திரவியம் குணக ததா கர்ம சாமான்யம் சவிசேஷகம் என்று திரவியம் குணம் கர்ம சாமான்யம் விசேஷம் என்று பிரித்தனர். ஈஸ்வரனை வேதம் எனும் சப்த பிரமாணத்தால் ஒப்புக்கொள்ளாமல் அனுமான பிரமாணத்தால் சாதித்தனர். அதாவது மண்பாண்டங்கள் தானே உண்டாகவில்லை, அவற்றை செய்தவன் குயவன். அதே போன்று இப்பரந்த விசித்திரமான உலகத்தையும் அதில் உள்ள புல் பூண்டு மரம் ஆகியவற்றையும் ஒருவன் படைத்திருக்கிறான், அவனே ஈஸ்வரன் இறைவன் என்று கூறுவர். ஜீவர்கள் அணுபரிமாணம் அதாவது ஜீவனை விட சிறிய பொருள் கிடையாது என்றார் ராமானுஜர். வைசேஷிகளோ ஜீவன் விபு எங்கும் பரவியன் என்பர். பரமாணுக்குள்ளே ஜெகத்திற்கு காரணம் என்று மக்கள் ஏற்கும்படி அழகாக கூறி வகைப்படுத்துகின்றார். ஈஸ்வரன் சர்வஜன் எதையும் செய்யவல்ல விசித்திர சக்தி உடையவன் ஆகியவை அனுமானத்தினால் கிடைக்காது, வேத பிரமாணத்தினால் அறிய முடியும். கபி கபில கல்பனா நாடகைஹி கபிலருடைய சாங்கிய மதத்தை பற்றி சென்ற ஸ்லோகத்தை சொன்னோம். அவர்கள் நாடகத்தை மக்கள் விரும்பி பார்ப்பது போல் நாடகத்தை மக்கள் விரும்பி பார்ப்பதால் தம் மதத்தை நாடக பாணியில் பிரச்சாரம் செய்து மக்களை கவர்ந்து தம் வலையில் சிக்க வைக்கிறார்கள். ரங்கஸ்ய தர்சயித்வா நிவர்த்ததே நர்த்தகியே யதா நிறுத்தாது புருஷஸ்ய ததாத்மானம் பிரகாஷ்ய எனிவர்த்ததே பிரகிருதியும் பிரகிருதே சுகுமாரதரம் நகிஞ்சிதீதி மேமஜன் பகுதி. பிரகிருதி புருஷன் இரண்டு தத்துவங்கள், பிரகிருதியிலிருந்தும் 23 தத்துவங்கள் உண்டாகின்றன, ஆக 25 தத்துவங்கள். 26வது தத்துவமான ஈஸ்வரனை சாங்கிய மதத்தினர் ஏற்பதில்லை. பிரகிருதி தத்துவம் மிக சுகுமாரமானதாம், மென்மையும் மனப்பும் அழகும் கொண்டதாம். இதை போன்று கவர்ச்சியான பொருள் உரைகிறது எதுவும் கிடையாதாம். பரதநாட்டியம் ஆடும் பெண் நாடக மேடையில் அழகிய முகபாவனங்களை காட்டி நடனமாடி பார்க்கும் மக்களின் கண்களையும் மனதையும் கவர்ந்து சிறையில் மறையும் போது கைதட்டல்களை பெற்றுக் கொண்டே சென்று விடுகிறார். இந்த பிரகிருதி தத்துவமாகிற ஸ்திரீ புருஷனுக்கு தன்னை முழுவதையும் காட்டி மறைகிறாராம். புருஷனுக்கு தன்னை காட்டுவதால் சம்சாரம் இவ்வுலகம் உண்டாகிறது, விருதி மறைந்தால் புருஷனுக்கு மோட்சம் ஏற்படுகிறது என்று நாடகமானியில் ஆடி பேசி தம் மதத்தினர் மக்களை மயக்கி மாக்களாக்குகின்றனர். குமாரில குபாஷிதை மீமாம்சைகளின் மதத்தில் பாஷர் பிரபாகரர் என இரு பிரிவுகள் உண்டு. அதில் பாஷ மதத்தினை கவனிப்போம். குமாரிலபட்டர் ஈஸ்வரனை இல்லை என்றார். வேதம் கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் என இருவகைப்படும். மீமாம்சகர்கள் கர்மகாண்ட விசாரம் செய்வார்கள். கர்மகாண்டத்தில் வெவ்வேறு பலன்களை யாக கர்மாக்கள் கூறுகின்றன. யாக கர்மாவை செய்கிறவர்கள் குறிப்பிடப்பட்ட பலனை விரும்பி அதை செய்கிறார்கள். யாகமோ செய்யும் போதே அழிந்து விடுகிறது. அது நாம் விரும்பிய பலனை எவ்வாறு கொடுக்க முடியும் என்பது கேள்வி. அதற்கு வேதாந்திகளாகிய நாம் அளிக்கும் விடையாவது, யாகம் என்பது பகவத் ஆராதனமாகும். தன்னை ஆராதித்தனால் நித்தியமான எம்பெருமான் மகிழ்ந்து யாகத்திற்கு பிறகு உரிய காலத்தில் யாகத்தை செய்வதற்கு பலனை அளிக்கிறார் என்பது. குமாரபட்டரோ வேத வைத்தியனான ஈஸ்வரனை ஒப்புக் கொள்ளவில்லை. யாகமோ செய்தவுடன் அழிந்தாலும் அது செய்யப்படும் போதே அது நின்றும் அபூர்வம் என்று ஒன்று உண்டாகிறது. அந்த அபூர்வமே பலனை கொடுக்கிறது என்கிறார். அபூர்வத்தை கல்பிக்க வேதத்தில் பிரமாணம் இல்லை. எனவே அது தவறானது. சொற்கள் எல்லாம் ஜாதியைத்தான் குறிக்குமே ஒழிய ஜாதியோடு கூடிய பொருளை குறிக்காது என்பார். அதாவது குடம் கடகா என்றால் இந்த சொல்லுக்கு கடத்தம் என்கிற அதன் செங்கு போன்ற அவற்றைத்தான் குறிக்கும். அச்சொல்லுக்கு ஆற்றல் உண்டு என்றார். உடையவரோ அதன் அமைப்போடு கூடிய பொருளைத்தான் சொல் குறிக்கும் என்றார். அதாவது குடம் எனும் சொல் செங்கு போன்று நடுவில் சுருத்து மேலும் கீழும் சுருத்து தண்ணீரை தன்னுள்ளே கொள்வதற்கு ஏற்ற வாயுடைய ஒரு வகை அமைப்போடு கூடிய பொருளைத்தான் குறிக்கும் என்பர் உடையவர். மேலும் சித்தான ஆக்கியத்திற்கு பொருள் கொள்ள முடியாது என்பார். அதாவது நீளமான குடம் என்றால் அதை புதிதாக பார்ப்பவனுக்கு பொருள் கொள்ள முடியாதாம். எனவே நீல குடத்தை பார், நீல குடத்தை எடுத்துவார் என்று செயலோடு வினையோடு கூடியிருந்தால்தான் பொருள் விளங்கும். உபநிஷத்துக்கள் பிரம்மம் பரமாத்மா என்று செயலோடு தொடர்பு இல்லாமல் கூறுவதால் பிரம்மத்தை உணர்வது கடினம் என்பார். இது தவறான கொள்கையாகும். ஏனெனில் சிறு குழந்தையை கூட இவர் உன் அப்பா உன் மாமா உன் தாத்தா என்று வருவதால் சுட்டிக்காட்டி சொல்வதால் மாமா தாத்தா அப்பா என்னும் சொற்களுக்கு பொருளை தெரிந்து கொள்கிறது. இம்மாதிரி நாளடைவில் பல சொற்களின் பொருளை தெரிந்து கொண்டு பேசத் தொடங்குகிறது. இதே போன்று உபநிஷத்தில் பரமாத்மாவை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். எனவே ஈஸ்வரன் இல்லை என்று சொல்வது தவறாது. இதே போன்று குருமதம் என்கிற பிரதாகர மதமும் மிக சிக்கலானது. இவ்வாறு பௌத்தர்களுடையவும் ஜெயினர்களுடையவும் மதமானது மக்களை ஏமாற்றுகிறது. புத்தர் சர்வஜ்ஞர் என்கிறார்கள். கனவில் காண்பது எப்படி பொய்யோ அதே போன்று நனவில் காண்பதும் பொய் என்றார். பொருள்கள் எல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கொண்டே இருப்பவை. நிலையற்ற தன்மையை உடையவனாக பொருள் இருப்பதால் கண்களால் காணக்கூடிய நிலையான பொருள்கள் இல்லாமையால் பிரத்யட்ச பிரமாணமும் கிடையாது. பிரத்யட்சம் இல்லாதமானால் அனுமான பிரமாணமும் கிடையாது. புத்தர் சொன்ன எல்லாம் சூன்யம் எனும் சொல்லே பிரமாணம். எல்லாம் உண்டு எனும் விபரீதமான எண்ணம் ஒழிவது தான் மோட்சம். எனவே சர்வமும் இல்லாத போது புத்தனை சர்வஜன் என்று அழைப்பதும் தவறாகும். இவர்களுக்கு அறிவு அறியப்படும் பொருள் என்று வேற்றுமை கிடையாது. அறிவே பொருளாக தோன்றுகிறது. புத்தரின் சீடர்கள் நால்வர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசும்போது முரண்பாட்டை கொண்டே அம்மதம் தவறானது என்பதை புலப்படுத்தும். ஜெயினர்களும் வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொள்வதில்லை. பதார்த்தங்களையும் தாம் தோன்றியாக கற்பிக்கிறார்கள். வைராக்கியமும் அஹிம்சையுமே முக்கியமானவை என்று கூறிவிட்டு நடைமுறையில் ஜீவனுக்கு ஹிம்சையையே செய்கிறார்கள். தலைமறையை நாயுதனை கொண்டு அழிக்காமல் கையால் பிடுங்கி எரிகிறார்கள். இதைவிட ஜீவனுக்கு வேறு ஹிம்சை உண்டோ? நம் உடையவர் மதத்திலும் அஹிம்சை உண்டு. ஆனால் வேதத்தில் விதிக்கப்பட்ட ஹிம்சையை ஏற்கிறோம். யாகத்தில் செய்யும் ஹிம்சையையும் சமாசிரணத்தின் போது தீயில் காய்ச்சி சுடும் ஹிம்சையையும் வேதத்தில் விதிக்கப்பட்டது. அது ஹிம்சையாக ஆகாது. இவர்கள் ஜோதிடம் சொல்லி மக்களை தன்மயப்படுத்துகிறார்கள். இவர்கள் நமது வைதிக மந்திர சாஸ்திரங்களையும் பீஜாட்சரங்களையும் ரகசியமாக கற்று ஜப தர்ப்பணாதிகளை செய்து மக்களுக்கு சில நன்மைகளை ஏற்பட செய்து வசப்படுத்துகிறார்கள். இவர்கள் எல்லா பொருள்களையும் அநேகாந்தம் என்பர். அதாவது தர்மம் அதர்மமும் ஆகும், அதர்மம் தர்மமும் ஆகும். எனவே ஹிம்சை அஹிம்சையாகவும் அஹிம்சை ஹிம்சையாகவும் ஆகும் என்றார். இது சந்தர்ப்பத்திற்கேற்ப ஜனங்களை ஏமாற்றத்தான் போகும். எல்லா பொருள்களையும் ஒப்புக்கொண்ட ஜெயினர்கள் ஈஸ்வரனை ஒப்புக்கொள்ளவில்லை. ஜீவனை அணுவும்